ശ്രീമതേ നിഗമാന്തമഹാദേശികായ നമഃ. സഥാപടലഭീഷണേ സരഭസാട്ടഹാസോദ്ഭടേ സ്ഫുരത്കൃതി പരിസ്ഫുടദ്ഭൂടകേപി വക്ത്രേ കൃതേ കൃപാകപടകേസരിൻ തനുജബിംബദത്തസ്തന സരോജ സദൃശാ ദൃശാവ്യതിഭിഷജ്യതേ വ്യജ്യതേ. സഥാപടലഭീഷണേ സരഭസാട്ടഹാസോദ്ഭടേ സ്ഫുരത്കൃതി പരിസ്ഫുടദ്ഭൂടകേപി വക്ത്രേ കൃതേ കൃപാകപടകേസരിന്ദനുജലിംബദത്തസ്തന സരോജ സദൃശാ ദൃശാവ്യതിഭിഷജ്യതേ വ്യജ്യതേ. ശ്രീ കാമാശ്രീകാഷ്ടകം ഏഴാവത് പദ്യം. இந்த பத்தியத்துல ஒரு அழகான ஸ்துதியை சாதித்திருக்கிறார் நம்முடைய ஆச்சாரிய பூமர். நிஜம்மனை பார்த்து கொடிய ஹிரண்ய கசிபுவை கொள்வதற்காக, எதற்காக ஹிரண்ய கசிபு வதம் பண்ணணும் சொன்னா, தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்கு, பக்தனான பிரகலாதனுக்கு ஹிரண்ய கசிபு பலவிதமான துன்பங்களை செய்து வந்தான். அதிலிருந்து பக்தனை காப்பாற்றுவதற்காக ஹிரண்யகசிபுவினால் கேட்டுக்கொள்ளப்பட்ட வரத்திற்கு இணங்க, மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் பகலிலும் அல்ல இரவிலும் அல்ல, ஆயுதங்கள்லாம் இல்லாமல் ஒரு அவதாரம் எடுத்து வந்து ஹிரண்யகசிபுவை நிஜம்மன் சம்ஹாரம் செய்தார். அப்போ இந்த சம்ஹாரம் செய்யும்போது மனோபாவம் அல்லது முக விகாரம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அட்டகாச சிரிப்போட ஒரு புருவங்கள்லாம் அப்படியே துடிக்கப்பட்டது, துடிக்கும் இல்லையா, எல்லாம் மாறி அந்த கோபம் வந்த திருமுகத்தை பார்த்தோம்னா பயங்கர பெரிய கோபம் வரவாளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டகாச சிரிப்போட கூட அந்த பிடரி மயிர்லாம் அப்படியே பயங்கரமாக ஆடிக்கொண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆகாரத்தையுடைய எம்பெருமான் அப்படி இருந்தால் கூட, அவனோட திருக்கண்களில் இரண்டு கண்களில் ஒன்று வந்து அந்த கோபத்தை ஹிரண்யகசிபு மீது காட்டுவதாகவும், மற்றொன்று அந்த அழகா அவனுக்கு ஒரு பிரகலாதன் பார்க்கிறான், ரெண்டா ரெண்டு விதமாக பார்க்கலாம், ரெண்டு திருக்கண்களில் ஒன்றில் கோபம் ஒன்றில் சாந்தம் பார்க்கலாம், அல்லது பிரகலாதன் பார்க்கச்சே ஒரு தாமரை போன்ற திருக்கண்ணா அவனுக்கு தெரியுது, அதன் மூலமாக அவனுக்கு ஒரு கருணை, அந்த கருணையை முளைப்பால் மாதிரி ஊட்டி ஒரு அவன் பயத்தெல்லாம் போக்கி அந்த மாதிரி ஒரு சிகிச்சை செய்வதாக, பயம் என்று நோக்கி சிகிச்சை செய்வதாக ஆகிறது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான தன்னுடைய பாவத்தை அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் சுவாமி தேசிகம். இந்த பத்தியத்தில் கபடகேசரின் தான் சம்போதன பதம். கபட வாமனதாம் உபேதா, கபட்டி என்ன சொல்றோமா இல்லையா, அவன் சரியான கபட்டி அப்படின்னா வேஷம் போடுபவன் அர்த்தம், ஆச்சல உண்மையில் அல்ல போலி. ஸோ இந்த சிங்க உருவில் வந்தது அவதார விசேஷத்திற்காக, கபட்டமான அதுவும் வந்துட்டுல சொல்லாமகலாம் வந்தாலையோ, ஸோ கபட்டமான சிங்க உரு கொண்டவனே, கேசரம் கேசரகன்னா அந்த கூந்தலை அந்த மயிர்னு சொல்லுவா, அந்த பிடரி மயிர் அதுதான் கேசர, அதை உடையவன் கேசரி, சம்போதனத்துக்காக கேசரின் அப்படின்னு எடுத்தான். கரின் கரின் சப்தம், கரின் அப்படின்னா யானை, கரக அஸ்ய அஸ்தி இது கரின், கரி கரிணவ் கரிணஹா அப்படின்னு போகும். அதில் விழிச்சொல் சம்போதனம் வந்து கரின், அதே மாதிரி கேசரி அதனுடைய சம்போதனம் கேசரின், கபடகேசரின் கபடகேசரின். வியஜ்யதே வியஜ்யதேன்னு சொன்னால் வெளிப்படுகின்றது, பேசிவ் வியஜ்யதேனா வெளிப்படுகிறது, என்ன வெளிப்படுகிறது, கிருபா வியஜ்யதே, தே கிருபா வியஜ்யதே, உன்னுடைய கிருபை, தேனா தவத்தே உன்னுடைய, உன்னுடைய கிருபையானது வெளிப்படுகின்றது. எப்படி அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் அந்த விசேஷங்கள்லாம் அந்த அந்த அட்வர்ப் அட்ஜெக்டிவ்லாம் போட்டுண்டார். பக்த்ரே சடாபடல பீஷணே, இது சதிசப்தமின்னு பெயர். ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும்போது அதை வந்து இந்த சதிசப்தமினால் ரெண்டு மூணு செயல் நடக்குச்சு, அதெல்லாம் சேர்த்து சத்தியசப்தமையில் சொல்லிடலாம். இதை செய்யும்போது அதை செய்யும்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி இருக்கையில் அப்படின்னு சொல்லாமா இல்லையா, அது மாதிரி பக்த்ரே சடாபடல பீஷணே, உன் திருமுக மண்டலம், பக்திரம்னா திருமுகம், பக்த்ரே பக்தரே தனியாக அர்த்தம் பண்ண முடியாது. பக்தரே சட்டா படல பீஷனே அப்படின்னு சொன்னால், அந்த சட்டா படலன்னு சொன்னால் அந்த பிடரி மயிர், அந்த கற்று கற்றை இருக்கணும், குயர் கற்றை அல்லது அந்த இடத்துல பிடரி மயிர் கற்றை இருக்கணும். அதனால் பீஷணம்னாலே பயங்கரம் அர்த்தம். பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா, பீஷணா அப்படின்னா பயங்கரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய திருமுக மண்டலமானது இந்த பிடரிமய கற்றைகளால் பயங்கரமாக இருக்கும்போது சரபத அட்டகாச உத்பட்டே, சரபசாட்டன் ஸ்லோகத்தில் ஒன்றா இருக்கு, அது சரபச அட்டகாச அட்டகாசம் பண்ணுறான். தமிழில் சொல்ல மாதிரி அட்டகாச சிரிப்புன்றது, அட்டகாசம்னாலே பெருஞ்சிரிப்புன்னு அர்த்தம். சத்தத்தோட ஆரவாரத்தோட ஹா ஹா அப்படிலாம் சிரிக்கணும், அது மாதிரி சொல்கிறதுக்கு அட்டகாசம். அதான் அட்டகாசம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். மந்தகாசம்ன்றது ரொம்ப புன்சிரிப்பு, அட்டகாசம்ன்றது இது வந்து ரொம்ப பெருஞ்சிரிப்பு சத்தத்தோட ஆரவாரத்தோட கூட. சரபசன வேகத்தோட கூட, சரபசன்றது சரபசன்றது வேகம். அட்டகாச உத்பட்டே, உத்பட்டன்றது ஒரு மிடுக்கு, ஒரு எலிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உத்பட்டேன்றது மறுபடியும் சரபச அட்டகாச உத்பட்டே, அந்த வேகத்துடன் கூடிய பெருஞ்சிரிப்பால் ஒரு மிடுக்கு, ரிசிம்மனுக்கு ஒரு மிடுக்கு. பரிஸ்புட்டத் ப்ருகுட்டி ஸ்புரத் குருதி, ப்ருகுட்டிக்கே ஸ்புரத் குருதி கிருதே அப்பி. பரிஸ்புட்டத்னா துடிக்கிறது, துடிக்கிறது பரிஸ்புட்டத்து. எது துடிக்கின்றது இப்போ அப்படின்னு கேட்டால் ப்ருகுட்டி, ப்ருகுட்டிக்கா ப்ருகுட்டி, ப்ருகுட்டின்னா அந்த புருவம். ஸோ அந்த புருவங்கள்லாம் ப்ருகுட்டிக்கே அப்படின்றது கப்பரத்தை அவனை போடுவான் அதே அர்த்தத்தில். ஸோ துடிக்கப்பெற்ற அந்த புருவங்கள் அந்த முகத்தில் இருக்கும்பொழுது எப்போ புருவங்கள்லாம் துடிக்கும்னா கோபம் அதிகமாகிடுத்துடும், அப்படியே கண்ணெல்லாம் உருட்டி அந்த பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸ்புரத் குருதி கிருதே அப்படி. குருதின்றது கோபம், குரோத குருதி கோபம். ஸ்புரத் அப்படியே அந்த ஸ்புரிக்கிறது, உள்ளேருந்து கோபமானது வெளிப்படுறது. குருதி குருது குருதி, அப்போ இந்த கோபமும் மூண்டு விட்டபடியாக கிருத்தே அப்பி, இந்த கிருத்தேயோட எல்லாம் அன்பையும் மறந்திப்போம். இப்படி இருக்க செய்தேயும், இப்படி இருக்க செய்தேயும், எப்படி இருக்க செய்தேன்னு சொன்னால், திருமுக மண்டலமானது பிழைமேற் கற்றைகளால் பயங்கரமாக காட்சியளிக்கும் போது வேகத்துடன் கூட்டி ஒரு அட்டகாச சிரிப்பு, பெருஞ்சிரிப்பினால் ஒரு மிடுக்கு கிடைக்கப்பட்டதாக இருக்கும்போது, அப்புறம் புருவங்கள்லாம் துடிக்கப்பெற்று கோபம் உண்டானதாக இருக்கும்போது, இப்படி இருந்தும் அப்பி அப்பி சப்தத்துக்கு என்ன சுவாரஸ்யம்னா, இப்படி இருந்தும் இவ்வளவுலாம் இருந்தாலும் கப்பட கேசரின்னு, ஏன் கப்பட கேசரின்னு சொன்னா இப்ப அதுக்காக தான் போடுற. சிங்கத்துக்குன்னா கோபம் தான், கோபத்தை தான் காண்பிக்கும். அதுக்கும் நம்மளுடைய வியாக்கியாத்தாக்கள்லாம் அழகா இதுக்கு திருஷ்டாந்தம் காண்பிக்கிற. இந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த மாதிரி இருக்க முடியுமா, எப்படி இருக்க முடியும், ஒரே சமயத்தில் கோபம், ஒரே சமயத்தில் அந்த அனுதாபம் அல்லது கருணை, எப்படி முடியும்னு கேட்டால், ரெண்டு உதாரணமும் லௌகிகமாக கொடுக்குற, ரெண்டு உதாரணம் கொடுக்குற ஆச்சாரியர்கள்லாம். ஒன்று வந்து பெண் சிங்கமானது வேட்டையாடக்கூடிய சமயத்தில் அதற்கு அந்த உக்ரமெல்லாம் இருந்தால் கூட அதே சமயத்தையே தன் குட்டி வந்து கிட்ட பாலும் கொடுக்குமா, அப்போ கருணையோடு அந்த கன்றுக்கு குட்டிக்கு பால் கொடுத்துட்டே தன்னுடைய எதிரியோட சண்டை போடுற மாதிரி வருது. ரெண்டாவது நம்ம ஆண்களில் கிரகங்களில் அதிகம் அந்த ஒரு ஹாசியத்துக்காக சொல்கிறேன், ஆத்துக்காரோட சண்டை போட்டால் கூட குழந்தைங்களுக்கு சாதம் போட்டுருப்பேன், அதை நிறுத்த மாட்டேன். ஸோ அந்த இடத்துல கருணை, இந்த இடத்துல கோபம். ஸோ ஒரே சமயத்தில் இந்த மாதிரி கபட்டதனத்தை நாமளே பண்ணும்போது, அவன் எம்பெருமான் இல்லையா, சர்வஜன் சர்வ சமர்த்தனவன். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அப்போ அவனிடத்தில் ஒரு கோபத்தை காண்பிக்கிறான். அதே சமயத்தில் சரோஜ சதுஷா திஷா தனுஜ டிம்ப தத்தஸ்தனா, சரோஜ சதுஷா, சரோஜன் தாமரை, சதுஷன்னா போன்ற, திஷான கண்ணு, அதுக்காக சதுஷான்னு போட்டுண்ட, அதுக்காக சரோஜ சதுஷா திஷா ஒரு ஒரு அலிட்ரேஷன் கிடைச்சிது, ப்ரோசடி, இது ஒரு அலிட்ரேஷன் கிடைச்சிது, பிராசம். ஸோ சதுஷா திஷா, திஷான்னு சொன்னால் கண்களால்னு அர்த்தம், திருக்கு திஷான கண்களால், கண்ணால். ஸோ தாமரை போன்ற கண்ணால், திருக்கண்ணால், தனுஜ டிம்ப, டிம்பன சிறுவன் அர்த்தம், பாலகன் குட்டின்னு அர்த்தம், தனுஜனா அசுர, தனுஜ குலம் தானவ. ஸோ தனுஜ அந்த அசுரனுடைய சிறுவனாகிய பிரகலாதனுக்கு தத்தஸ்தனா, ஸ்தனம்னா அது அதில் கருணையை காட்டுவதற்காக சொல்லப்பட்ட பாகம். ஸ்தனத்தை கொடுப்பதுன்னு சொன்னால் பாலூட்டுவது அல்லது அந்த கருணையை பொழிவது, வியதிபிஷஜ்ய வியஜ்யதே, முளைப்பாலூட்டி மாறுபட்ட ஒரு சிகிச்சையை செய்து வெளிப்படுகின்றது. வியதிபிஷஜ்ய பிஷக்குன்றது அந்த மருத்துவரை குறிக்கிறது, வியதிபிஷஜ்யன்றது அந்த அவ்வாறு செய்து அப்படின்னாரு. ஸோ ஒரே காலத்தில் ஒரு திருக்கண்ணோக்கு ஒருவனுக்கு கொடிய கடலாகவும் இந்த குழந்தைக்கு அசுருடைய குழந்தையாக இருந்தால் கூட அவனுக்கு அமுதமாலியாகவும் இருக்கின்றது. இது என்ன அற்புதம் அப்படின்னு, அந்த குழந்தைக்கு ஒரு சிகிச்சை மாதிரி, இந்த பயத்திலிருந்து போக்குவதற்காக ஒரு சிகிச்சை பண்ணுற மாதிரியும், அவனுக்கும் அவன் பாபத்தெல்லாம் போகணும் இல்லையா, அப்படி ஒரு அழகான ஒரு இதை, இந்த விசித்திரமான ஒரு செயலை செய்து காட்டுகின்றாய். இந்த கபட நரசிம்மனாக இருந்து கொண்டுன்னு தாத்பரியம். ஒரு அனைத்து வாசம்னா, கபட கேசரின் பக்திரே சட்டாபடல பீஷனே சரபச அட்டகாச உத்பட்டே ஸ்புரத் கிருதி கிருத்தேபி தே கிருபா சரோஜ சதுஷா திஷா தனுஜ டிம்ப தத்தஸ்தனா வியத்தி பிஷஜ்ய வியஜ்யதே. சந்தின்னு பார்த்தோம்னா சரபச அட்டகாச உத்பட்டே, இது சமஸ்தபதம். ஆனால் அதுக்குள்ளே சந்தின்னு கேட்டால் சரபச அட்டகாச சரபசாட்டஹாச, சரபசாட்டஹாச கூட்டல் உத்பட்டே சரபசாட்டஹாசோத்பட்டே குணசந்தின்னு சொல்லுவா. அப்புறம் பரிஸ்புட்ட புருகுட்டி கே அப்பி புருகுட்டி கேபி அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பக்திரே கிருத்தே ஒன்றும் இல்லை. கிருபா கபட்ட கேசரின் தனுஜ டிம்ப தத்தஸ்தனான்றதில் ஒரே சமஸ்தபதம். சரோஜ சதுஷா திஷா கதி பிஷஜ்ய தே கஜ்ஜத்தையில ஒரே இந்த சந்தி கிடையாது எல்லாத்துலேயும். அதில் மூன்றாம் வேற்றுமை திருஷா சரோஜ சதுஷா திருஷான மூன்றாம் வேற்றுமை. மிச்சப்படிக்கு எல்லாம் சதிசப்தமியில் அமைஞ்சிருக்கு. கபடகேசரின் அப்படிங்கிறது சம்போதன பிரதமா, வெத்தி பிஷஜ்ய அப்படிங்கிறது இந்த லெப்புன்னு சொல்லுவாள், அதாவது இது வந்து அவ்வாறு ஆகி அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறது. யஜ்யதேன்றது பேசிவ் கர்மனை பிரயோகம். யஜ்யதே தே விஜ்யதே தே கிருபா யஜ்யதே, உன்னுடைய கிருப்பையானது வெளிப்படுகின்றதுன்னு அழகான ஒரு பத்தியம். இதோடு ஏழாவது பத்தியத்தினுடைய அர்த்தமானது நிறைவேறுகிறது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.